श्रीमान् वेङ्कटनाथार्य स्तवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे गणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकृतातन्तपोनिधिं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்த நூலுக்கனதாவியை உருக்கி உண்கின்ற எச்சிறந்தவான் சுடுரே உன்னை என்று கொள் சேர்வதுவே. கிருஷ்ணாவதாரத்திலே பெரிய பாரதம் கை செய்து என்பதாக மகாபாரத யுத்தத்தை கண்ணன் நடத்தி வைத்த ஒரு வைபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில மகாபாரத யுத்தத்தை நடத்தினதே கண்ணன் தான். யுத்தம் வேண்டாம் தான் பல பேருக்கும் எண்ணம், ஆனால் தர்ம யுத்தமானபடினால இதை கட்டாயம் நடத்தணும் அப்படின்னு பகவானுக்கு எண்ணம். தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக தானே கிருஷ்ணாவதாரமே. அதில் போய் கடைசியில தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் இந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனமே கிடையாது. பூபார உத்தரணங்கிறதெல்லாம் சாதாரண பிரயோஜனம், ஆனால் அந்த தர்மத்தை எந்த தர்மத்தை இன்னிவரை நாம பேசிட்டு இருக்கோமோ அந்த தர்மத்தை அன்னைக்கு ஸ்தாபிச்சபடினால்தான் நாம பேசிட்டு இருக்கோம். மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டார்கள், கௌரவர்களை ஜெயித்தார்கள் அப்படின்னா அது மோசமான வரலாறு ஆயிருக்கும், மோசமான முன்னுதாரணம் ஆயிருக்கும். ஆனால் தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னு காண்பிப்பதற்காக இந்த யுத்தத்தை பகவானே நடத்துறான். ஏன் அப்படின்னா தர்மஸ்ய பிரபு அச்சுதகான்னு சொல்லும்படி தர்மத்தினுடைய நாயகனாக பகவான் இருக்கிறபடினால லோகத்துல அன்னிலேந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் என்னைக்குமே தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கறத பகவான் எப்படியாவது அதை அவன் உலகத்திலே ஸ்தாபனம் பண்ணி ஆகணும், பண்ணுகிறான். இல்லாட்டா லோக வியவஸ்தையே குறைந்து போயிடும். அதனால்தான் இன்னைக்கும் பாமர ஜனங்கள் உட்பட யாரா இருந்தாலும் தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு மகாவிசுவாசம் எல்லாருக்குமே உண்டு. என்ன ஆனாலும் தர்மம் தான் ஜெயிக்கும், அதர்மம் தோக்கும் அப்படிங்கிறது. முதல்ல அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா கூட கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும், நீதி தான் ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கா. இந்த நம்பிக்கையை கொடுத்தது கிருஷ்ணன் தான் மகாபாரத யுத்தத்து மூலமாக. என்ன ஆனாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும் என்பதாக. அதனால யுத்தம் வேண்டாம் சொன்னா கிருஷ்ணன் விடமாட்டான். ஏன்னா தர்ம யுத்தம்ங்கிறது நடந்தே ஆகணும், தர்மம் தான் ஜெயிச்சாகணும். கடைசியில யுத்தமே இல்லாமல் பாண்டவர்கள் சமாதானமா போய் மறுபடியும் காட்டுக்கு போனார்கள், கஷ்டப்பட்டார்கள், வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னா இது என்ன சரித்திரம்? இது பகவான் ஒத்துக்க மாட்டான். அதனால பகவத்கீதையை உபதேசம் பண்றான். அதுக்காகவே அர்ஜுனன் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் நான் யோசியே அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்ல முடியாதுங்கிறான். என்ன காரணம்னா தர்மத்தை ஜெயிக்க வைக்கணும் மாத்திரம் இல்லாமல் நீ ஏன் பலனை பத்தி கவலைப்படுற, கர்மயோகமாக பண்ண வேண்டியதுதானே அப்படிங்கிறான். உன்னுடைய அதாவது அவரவர்களுடைய ஸ்வதர்மம்னு ஒண்ணு சொல்றான். அதில் அவரவர்களுக்கு ஸ்வதர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தர்மத்தை அவ பண்ணும்போது இதனுடைய பலன் என்ன அப்படின்லாம் பார்த்தா அது ஸ்வதர்மமே இல்லை. எப்படியானால் பிராமணர்களுக்கு ஸ்வதர்மம் அப்படின்னு வைதிக அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி க்ஷத்திரியர்களுக்கு சுதர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யுத்தம்ங்கிறது அவர்களுடைய சுதர்மம், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்கு யுத்தம் செய்தல் அப்படிங்கறது அவர்களுடைய சுதர்மம். ஒரு க்ஷத்திரியனா இருந்துட்டு நான் யுத்தம் எல்லாம் செய்ய மாட்டேன், இதனால ஏதோ ஆபத்து வருமோ என்னவோ, இதுல எத்தனை பேர் ஹிம்சை இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது. ஏன்னா க்ஷத்திரியன் என்ன ஆனாலும் சரி தர்ம யுத்தம் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஒரு பிராமணனா இருந்துட்டு நான் யாகம் எல்லாம் பண்ண மாட்டேன், இதுல ஏதோ பிராணி ஹிம்சை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு டாக்டரா இருந்துட்டு நான் யாரும் ஆபரேஷன் பண்ண மாட்டேன், கத்தியை கையால எடுக்க மாட்டேன், நான் ரொம்ப சாத்விகன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அவரவர்களுடைய சுதர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கலையோ. ஒரு ஜட்ஜு நீதிபதியா இருந்து நான் யாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ரீதியில க்ஷத்திரியர்கள் சுதர்மத்தை பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதை யோகமாக கர்ம யோகமாக பண்ணால் உனக்கு எந்த தோஷமும் வராது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கண்ணன் பகவத்கீதையில ஆச்சரியமா எடுத்து சொல்லி அவர்களை யுத்தம் பண்ண வைக்கிறான். யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல தர்மபுத்திரர் போய் பீஷ்மர் கிட்ட துரோணர் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். எங்கன்னா யுத்த பூமியிலேயே, யுத்த பூமியிலேயே தர்மபுத்திரர் தேர்ல இருந்து இறங்கி போய் நடந்து எதிர்பக்கம் போற, தர்மபுத்திரர் இறங்கி எதிர்பக்கம் போன உடனே ஒரு சலசலப்பு வந்துருது. தர்மபுத்திரர் எதுக்காக போறார், எதுக்காக போறாருன்னா கிருஷ்ணனுக்கு மாத்திரம்தான் தெரியும் இவர் எதுக்காக போறார் அப்படிங்கிற விஷயம். இவர் ஆசீர்வாதம் வாங்கிக்க போறாருங்கிறது அந்த தர்மாத்மாவான தர்மபுத்தருடைய காரியம்ங்கிறது தர்ம பிரபுவான கிருஷ்ணனுக்கு தான் புரியும், வேற யாருக்கும் புரியல. பாண்டவர்கள் என்ன நினைச்சா இவெல்லாம் சமாதானம் பேச போயிட்டாரா, இவர் அண்ணா இப்படி போயிருக்காரு சமாதானம் பேச போறவரோ ஒரு வேற அப்படின்னு நினைக்கிறார். கௌரவர்கள்லாம் பயந்து போய் வந்துட்டான் பார், பயந்தாங்க ஒல்லின்னு நினைக்கிறார். ஆனா நேர போய் பிதாமகர் பீஷ்மர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். என்ன வேணும்னு கேட்டார் பீஷ்மர், நான் இந்த மாதிரியாக யுத்தம் பண்ண போறேன் தாத்தா, அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னா ஜெய்விஜயி பவா அப்படின்னு விட்டார் பீஷ்மர். இதுதானே ஆசீர்வாதம். அடுத்து துரோணாச்சாரியர்கிட்ட போய், ஆச்சாரியரே இது மாதிரி நாங்கள்லாம் யுத்தம் பண்ண போறோம், யுத்தம் ஆரம்பிச்சு ஒரு மகா யுத்தம் ஒண்ணு பண்ண போறோம், ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னா ஜெய்விஜயி பவா அப்படிங்கிறார். அவரும் இவர்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்றார்கள், இந்த வேடிக்கையெல்லாம் மகாபாரதத்துல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா யாரை எதிர்த்து யுத்தம் பண்றாலோ அவளே ஜெய் விஜய் பவா அப்படின்னு சொல்றார். இது ஏன் அப்படின்னா இது வெறும் கதையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து நமக்கு இது புரியாம இருக்கும். ஆனா இது கதை இல்ல, இது இது அவருடைய நிலை, அது பீஷ்மருடைய நிலை, துரோணருடைய நிலை. இதுதான் நம்ம பாரத தேசத்துல இப்படி தர்மத்துக்காக ராஜாக்கள் எப்படி நடந்திருக்காங்கிறத இங்க பாக்குறோம். அவர் வந்து சேவிக்கிறார், யாரோட சண்டை போடுறோமோ அவரே போய் சேவிக்கிறார். இவர் அவர் யாரோட சண்டை போடுறோம் அவரை பார்த்து இவர் ஜெய்விஜய் பவன் சொல்றார். இவர் அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு சன்னிவேசங்கள். இதெல்லாம் என்ன கேட்டா நீ என்ன வேணாலும் சரி, ஏன்னா இது ஒரு மறுபடியும் இது கர்மயோகம் தான், யுத்தம் பண்றாளே தவிர அது யோகமா தான் பண்றா. பீஷ்மராகட்டும் துரோணராகட்டும் தர்மபுத்தராகட்டும் எல்லாம் அவ கடமையை செய்கிறா அப்படிங்கிறது தான், வேற துவேஷம் அதெல்லாம் இதுல ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பதவிக்காக, ஒரு ஆட்சியை பிடிப்பதற்காக இல்ல ஆக்கிரமிப்புக்காக செய்யற யுத்தம் இல்லையே, இது தர்ம யுத்தமாச்சே. அதனால இந்த மாதிரி இவர்களுடைய கிருபாச்சாரியருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு முதல்ல தெரியும், அப்புறம் எல்லாரும் புரிஞ்சின்றா. அதுக்கப்புறம் யுத்தம் ஆரம்பிச்சு முதல் நாள் யுத்தம் நடந்தது. இதுல வந்து முதல் நாள் யுத்தத்துல பாண்டவர்களுக்கு பெரிய வீழ்ச்சி இருந்தது, அதாவது என்ன கேட்டா இவர்களுக்கு தோல்வி மாதிரி இருந்தது, கௌரவர்களுடைய பலம் ஓங்கி இருந்தது. முதல் நாள் ராத்திரி யுத்தம் முடிஞ்ச உடனே தர்மபுத்திரர் இதை நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டுட்டார். இப்படி ஆரம்பமே இப்படி இருந்தா அப்புறம் என்ன ஆகும் தெரியலையே, ஆரம்பத்திலே இந்த பிதாமகர் பீஷ்மரை சமாளிக்க முடியாமல் திணறின்றிருக்கும். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள்லாம் ஆச்சுன்னா அவரை சமாளிக்கவே முடியாதுன்னா கடைசியில் நமக்கு பராஜயம் வந்துட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஆயிடும் அப்படின்னு கவலைப்பட்டு அப்புறம் கிருஷ்ணன் கிட்ட சொன்னார். கிருஷ்ணா பேசாம விட்டு இல்லாம தோன்றது, இதுவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அவ என்ன பண்றாளோ பண்ணிக்கட்டும், நாங்க பட்டுக்கு நாங்க மூலையில போயிடும், நாங்க என்ன பண்றோமோ நாங்க பண்ணிக்கிறோம், ஒன்னும் வேண்டாம் தோன்றது. யுத்தம் பண்ணி தோத்து போய் அவமானம் மட்டுமல்ல, கடைசியில ஆசையும் கிடைக்காது அவமானமும் ஆகும் அப்படின்னா சொன்னார். அவர் கிருஷ்ணன் சொன்னார், தர்மபுத்திரே ஏன் அவசரப்படுறே, இப்பதான் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு, மெதுவா பார்க்கலாம், ஒன்னும் அவசரப்பட வேண்டாம், என்ன ஆறுதுங்கிறத பார்க்கலாம் நாம அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசம் பண்ண. நீர் யுத்தத்தை பண்ணும், எப்படி தர்மம் தான் ஜெயிக்கும், தர்மம் எப்படி ஜெயிக்குங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம பக்கம் தர்மம் இருக்கா அப்ப தர்மம் ஜெயிக்கும். அது அதனால இதுல வந்து யுத்தத்துல முதல் நாளே நீர் வந்து இப்படி சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் யுத்தம் நடக்குது. கிருஷ்ணன் இவர்கள் பக்கம் இருக்கிறபடினாலே கௌரவர்களுக்கு ஒரு கவலை இருக்கு எப்பவுமே. மாதவ பாண்டவ செய்வ திவ்யோ சங்கோ பிரதத்வது சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹதயானி வியதாரயத்துன்னு முதல்லயே சொல்றிருக்க. முதல்ல அர்ஜுனன் சங்கநாதம் பண்ணும் போதே கிருஷ்ணனும் சங்கநாதம் பண்ணானா, இதை கேட்டு கௌரவர்கள்லாம் பயந்தார்கள் அப்படின்னு வரும். ஏன்னா கிருஷ்ணன் ஏன் சங்கநாதம் பண்றான், இவனுக்கு என்ன வந்தது, கிருஷ்ணன் சங்கநாதத்தை கேட்டு எல்லாரும் பயப்படுறாரு. அதனால கிருஷ்ணன் சொல்லலாம், தர்மபுத்திரட்ட நான் உங்க கூட இருக்கேன், நீ கவலைப்படாதியும் அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசனம் பண்ணி. அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள் யுத்தம் நடந்தது, அதுல பாண்டவர்கள் பக்கம் கொஞ்சம் ஓங்கி இருந்தது. அதுக்கப்புறம்தான் தர்மபுத்திரர் கொஞ்சம் ஆஸ்வாசமானார். அதுக்கப்புறம் மூணாவது நாள் யுத்தம் நடந்தது. அதுல துரியோதனனுக்கு சகிக்கல. முதல் நாள் சந்தோஷமா இருந்தான், ஆனா ரெண்டாம் நாள் பாண்டவர்கள் பக்கம் ஓங்கி இருக்கே அவனுக்கு சகிக்கல. அவன் மூணாம் நாள் அவர்கிட்ட போய் நேர பிதாமகர் பீஷ்மர் கிட்ட போய் அவர் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்குமே திடீர்னு சந்தேகப்பட்டு பெரியவாள் பேசுறது இதெல்லாம் துஷ்டர்களுடைய வழக்கம் தானே. அதனால நீர் எப்பவுமே பாண்டவர்கள் பக்கம்தான் இருப்பீர், எங்க பக்கம் இருக்க மாட்டீர், பாண்டவர்களுக்கு சாதமா நீர் வந்து யுத்தம் பண்றீர், அதனால உம்முடைய வீரியத்தை மொத்தமாக காமிக்க மாட்டேங்கிறீர், கொஞ்சம் பட்சபாதம் காமிக்கிறீர் அப்படின்னு நான் மாதிரி பேசிட்டேன். இல்லட்டா வா ஜெயிப்பாளா, முதல் நாள் நம்ம பக்கம் தானே ஓங்கி இருந்தது, அதுக்கப்புறம் ஏன் அவா பக்கம் ஓங்கி இருக்கு அப்படின்னு கேட்டான். பீஷ்மர் சொன்னார், அப்பா முதல்ல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோ. ஒன்னாவது விஷயம், இந்த யுத்தத்துல பாண்டவர்கள் தான் ஜெயிப்பா, நாம ஜெயிக்க முடியாது என்ன ஆனாலும். ஏன்னா எதோ தர்மஹா தத கிருஷ்ணா, எத கிருஷ்ணஹா தத்தோ ஜெயஹ. தர்மம் இருந்தால் கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணா இருந்தா ஜெயம் இருக்கும். அதனால நம்ம ஜெயிப்போம்னு எதிர்பார்க்காத. ரெண்டாவது விஷயம் முக்கியமான விஷயம், ஆனால் நீ எம்மேல சந்தேகப்படாத, நான் வந்து என்னுடைய முழு சாமர்த்தியத்தையும் காமிப்பேன், நான் வஞ்சனை எல்லாம் பண்ண மாட்டேன், வச்சுண்டு வஞ்சனை பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் உன்னுடைய பழக்கமே தவிர எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் சாமர்த்தியமா நன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் யுத்தம் பண்ணுவேன், ஆனால் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொன்னா இந்த தேரியெல்லாம் அவனுக்கு சற்று புரியாது. நீ இன்னும் கொஞ்சம் உக்ரமா யுத்தம் பண்ணணும், நான் ரொம்ப அத்தியுக்ரமா யுத்தம் பண்றேன், இன்னைக்கு நான் பண்ற யுத்தத்துல என்ன நடக்கிறது பாரு அப்படின்னார். துரியோதன சொன்ன, என்ன நடக்கிறது, அந்த பக்கம் கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்கான், அப்போ கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்றானே தவிர அவன் இருக்கிறதே பயமா இருக்கு அப்படின்னா, நீ கவலையப்படாத, நான் நாளைக்கு பண்ற யுத்தத்துல கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு விட்டார் அவர் இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மூணாம் நாள் யுத்தம் ஆரம்பிச்சு ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கும்போது பீஷ்மர் உண்மையிலேயே அத்தியுக்ரமா இருந்தார். கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை தூண்டி விட்டார். அர்ஜுனா இன்னும் உக்ரமா யுத்தம் பண்ணி இதெல்லாம் போறாது, நீ போற ஸ்பீட் எல்லாம் போறாது, இன்னும் நல்ல வேகமா அஸ்திர பிரயோகம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அர்ஜுனனும் முடிஞ்ச வரதானே செய்வான், இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போல போற கிருஷ்ணனுக்கே தாங்க முடியல. ஏன்னா பிதாமகர் பீஷ்மர் அன்னைக்கு அத்தியுக்ரமா இருக்கார், அப்படியே விட்டார்னா ரெண்டு நாள்ல கௌரவ பாண்டவ சேனை மொத்தத்தையும் நாசமாக்கிட்டு வருவார். அந்த அளவு சேனையில பெருமளவு நாசமாக்குற நிலையில இருந்தார் அவர். இத பார்த்து கண்ணன் பொறுக்க முடியாமல், அர்ஜுனா இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல, இந்த பீஷ்மரை ஒழிச்சாதான் நம்ம காரியம் நடக்கும், அதனால நானே பீஷ்மர் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தேர்ல இருந்து பொட்டுன்னு குதிச்சு கையில சக்கரத்தை எடுத்து விட்டார். கையில திருச்சக்கரத்தை திருவாதியை ஏந்தி கொண்டு தேரிலிருந்து கீழே குதிச்சு வேகமா பிதாமகர் பீஷ்மரை நோக்கி போறார் கிருஷ்ணன். உடனே பிதாமகர் பீஷ்மர் கிருஷ்ணன் வரத பார்த்த உடனே, அதுவும் கையில சக்கராயுதத்தை எடுத்துட்டு கிருஷ்ணன் வரத பார்த்த உடனே அவருக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. எப்போ கண்ணன் கையில ஆழியை எடுத்துட்டானோ இப்போ வதம் பண்றதுக்கு வரா, இப்படிதானே நரகாசுரனை வதம் பண்ணா, இப்படிதானே முன்னாடி சிசுபாலனை வதம் பண்ணா, எல்லாரும் இப்படிதானே வதம் பண்ணா. சக்கராயுதத்தோட கிருஷ்ணன் வந்திருக்கான்னு உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. ஏஷேஹி தேவேஷ ஜெகன்னிவாசம் நமோஸ்துதே மாதவ சக்கரபாணே. உடனே அந்த அஸ்திரத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு வில்லெல்லாம் கீழே போட்டு கை கும்பிட்ட. நமோஸ்துதே மாதவ சக்கரபாணி, வாவா ஜெகநாதா புண்டரீகாட்சா வாப்பா, வந்து உன்னை சக்கராயுத பிரயோகம் பண்ணி என் சிரசை அறுத்துரும், இதற்காக எனக்கு பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது, கடைசியில உன்னுடைய திருமுகத்தை பார்த்துட்டே நான் பிராணத்தியாகம் பண்றேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவர் கை கூப்பிட்டு நிக்கிற. ஆனா இத பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு பொறுக்கல, அர்ஜுன் கிருகனும் பின்னாடி ஓடி போய் கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க போறேன் எங்க போறேன், நில்லு முதல்ல, நான் இனிமே நன்னா யுத்தம் பண்றேன், உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் இல்ல, நான் இனிமே நன்னா யுத்தம் பண்றேன், தயவு செஞ்சு தேருக்கு வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை சமாதானம் பண்ணி தேருக்கு கூட்டுன்னு போனான் அர்ஜுனன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒண்ணு நடந்தது அந்த இடத்துல. இது மகாபாரதத்துல பார்த்தா சாதாரண சம்பவமா இருக்கு. இங்க இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்தா மறுபடியும் திரும்பி அர்ஜுன் கூட்டுன்னு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் இத பீஷ்மர் அப்புறம் கடைசியில நினைக்கிறார், கடைசியில பீஷ்மர் தன்னுடைய அந்திம கட்டத்துல மரண தருவாய் அப்படின்னு இருக்கும்போது கிருஷ்ணனை பாக்குறார். எதிர்க்க கிருஷ்ணன் வந்து நிக்கிறார். அப்ப கிருஷ்ணனை பார்த்து சொல்றார், நீ அன்னைக்கு தேர்ல இருந்து குதிச்சு சக்கரத்தை எடுத்துன்னு வந்தியே, அதனுடைய தத்துவம் இன்னைக்குதான் எனக்கு புரியுதுன்ன. இத்தனாலா புரியல? ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜாம் ரிதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணோ தியாச்சலத்குஹு ஹரிதிவ கந்தும் இபம் கதோத்தரீயஹான்னு பாகவதத்துல இந்த ஸ்லோகம். நீதான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னியே, நீ ஏன் ஆயுதம் எடுத்துன்னு வந்த? நான் நினைச்சேன் என்னுடைய பராக்கிரமத்தினால உன்னையும் ஆயுதம் எடுக்க வச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய பராக்கிரமம் இல்ல அது, நீதான் என்னை சத்தியவாதி ஆக்கணுங்கிறதுக்காக உன்னை பொய்யன் ஆக்கின் இருக்க. மத் பிரதிஜாம், நான் பிரதிஜை பண்ணணும் இல்லையோ, உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு. கண்ணன் பண்ண பிரதிஜா ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்பது, பீஷ்மன் பண்ண பிரதிஜா கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்பது. இப்ப ரெண்டு பிரதிஜையில ஒண்ணுதானே சத்தியமாக்கணும். எதை சத்தியமாக்கணும்? கண்ணன் பார்த்தான், பீஷ்மரை பொய்யராக்க கூடாது, பீஷ்மரை சத்தியமாக்கணும். நாம பொய்யானா பரவாயில்லை, நாம சொன்னது பொய்யா போனா பரவாயில்லை, ஆனா பீஷ்மர் சொன்னது பொய்யாக கூடாது அப்படின்னு கண்ணனுக்கு என்னமா? ஏன் அப்படின்னா பீஷ்மர் மகாஜானி, பீஷ்மர் வந்து கண்ணனுடைய பரம பக்தர், அவர் சொல்றது பொய்யாக கூடாது. இப்படி சொன்னா கண்ணன் சொன்னது பொய்யாயிடுச்சே, கண்ணன் பொய் சொன்னான் அப்படின்னு ஆகுமே அப்படின்னா, கண்ணன் பொய் சொன்னான்ங்கிறது தானே பிரசித்தம், எல்லாம் பொய்கள் உரைப்பான் அப்படின்னு தானே அவனுக்கு திறன் ஆகுமே. நான் பிறந்த நாள்ல இருந்து நான் பொய்யன் தான் எனக்கு பெயர், அதனால இப்ப பொய்யன் பெயர் வந்தா பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆனால் பீஷ்மர் எப்படிப்பட்டார், ஒரு பிரதிஜை பண்ணார்னா கடைசி வரைக்கும் காப்பாத்துறவன். நான் இனிமேல் பிரம்மச்சரியம் காப்பேன்னு பிரதிஜை பண்ணார், இனி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருக்க. சின்ன வயசுல பண்ண பிரதிஜா, யாராவது இந்த பிரதிஜை பண்ணுவாரா? விவாகம் ஆனவர் வேற. நான் இனிமேல் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னார், கடைசி வரைக்கும் ராஜ்யத்துக்கு ஆசைப்படலையவர், அப்படியேதான் இருக்க. இப்படிப்பட்ட ஆச்சரியமான பிரதிஜையெல்லாம் பண்ணக்கூடியவர், இந்த பிரதிஜையை பண்ணி அதை ஒரு நாளும் மீறாம நடந்தவர், அப்படிப்பட்டவர் கடைசியில இன்னைக்கு பிரதிஜை பண்ணி அந்த பிரதிஜை தப்பா எடுத்து அப்படின்னா கண்ணனுக்கே அது பொருட்களையா? கடைசியில பீஷ்மருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வரணுமா? அதனாலே பீஷ்மர சத்தியவாதி ஆக்கணுங்கிறதுக்காக கண்ணன் இறங்கி வந்தான். ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜாமிருத்தம் அதிகர்த்தம், அதான் பீஷ்மர் சொல்ற, என்ன சத்தியவாதி ஆக்கணும் தானப்பா நீ வந்த, இல்ல சக்கராயுத பிரயோகம் பண்ணி என்ன கொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுக்கோங்க, அதுக்காக கிட்ட ஏறி நடந்தெல்லாம் வரணுமா? நான் அங்கேருந்தே கொள்ளும், அர்ஜுனுடைய பேர்ல இருந்தேதான் சக்கர பிரயோகம் பண்ணலாம். பீஷ்மருடைய சிரசை சக்கரம் அறுக்காதா என்ன? எத்தனை தூரம் வேணாலும் போகுமே சக்கராயுதம். அந்த சக்கரம் அப்படிங்கிறது துர்வாசர துரத்தின் எல்லா லோகத்துக்கும் போச்சுன்னு வரும். பெருமாள் ராமன் ஏவின ஒரு புல்லு கூட எல்லா லோகத்துக்கும் துரத்தின் ஓடுறது. இப்ப சக்கராயுதம் போகாதா என்ன? ஆனா கொல்ற மாதிரி வர்ற தவிர பீஷ்மர கொல்ல போறது இல்ல, கொல்ற மாதிரி வர எல்லாம் அவர் வாக்கியத்தை காப்பாத்துறதுக்காக. அது இப்பதான் புரியுது அவருக்கு. அன்னைக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஏகேகி தேவேச புண்டரீகாட்சான் கண்ணன் மேல இருக்கக்கூடிய ஆசைதான் அன்னைக்கு பிரதானமாக இருந்தது. திருதரத சரணோ தியா சலத்குஹு ஹரிதிவகந்து மிபம் கதோத்தரீயஹா, வந்த வேகத்திலே கண்ணன் தேர்லயே உத்திரியத்தை வச்சுட்டு வந்துட்டானா? உத்திரியம் காத்துல பறந்து தேர்ல விழுந்திருக்கு. நான் தேர்ல நான் திரும்பி வரப்போறேன்னு காமிக்கிறது அந்த உத்திரியம். அந்த மாதிரி கண்ணன் ஓடி வந்தான்னு அந்த அழகை வேற சொல்ற. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் திருப்பி கூட்டினு போக இந்த மூணாவது நாள் யுத்தம் நடந்தது. தொடர்ந்து நாலு அஞ்சுன்னு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து ஒன்பதாவது நாள் யுத்தம். கிருஷ்ணம் கிருஷ்ண பஸ்ய மகாத்மானம் பீஷ்மம் பீம பராக்கிரமம் மனம் யாஸ்யாமி துர்தர்ஷம் ஸ்ரேயோ வை தத்ரமேகதம். ஒன்பது நாள் யுத்தம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரி இவர்கள்லாம் ஆலோசனை பண்ணார்கள் பாண்டவர்கள். இதுல தர்மபுத்திரர் சொன்னார், கிருஷ்ணா ஒன்பது நாள் ஆயிடுத்து ஒரு முடிவும் வரல, பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் ஒரு முடிவும் வராது யுத்தத்துக்கு. ஏன்னா பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் கௌரவர்களை நம்மளால ஜெயிக்க முடியாது. என்ன ஆனாலுமே அந்த பீஷ்மர் பீஷ்மரா இல்ல பீமரா இருக்க அப்படின்னா பயங்கரமா இருக்க. அதனால எனக்கு இப்ப கூட தோன்றது மனம் யாசியாமி காட்டுக்கே போயிடலாம், போர் வெறும் எத்தனை நாள் தான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு முடிவே இல்லாத ஒரு யுத்தம் இருந்தால் அதுல என்ன லாபம்? அதனால யுத்தத்தை போறோம் நிறுத்திட்டு காட்டுக்கு போயிடலாமோ தோன்றதுப்பா அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னார். கிருஷ்ணன் சொன்னா, தர்மபுத்திரரே நாம் இங்க ஆலோசனை பண்ற மாதிரி அவளும் அங்க ஆலோசனை பண்ணுவாளோ? அவளுக்கும் இதே கதை தானே, யுத்தம் நீண்டு போயின்னு இருக்கு, யுத்தம் முடியவே இல்லை அப்படிங்கிற பிரச்சனை அவளுக்கும் இருக்கும் இல்லையோ? அப்ப அவளும் ஆலோசனை பண்ணுவாள் இல்லையோ? அப்ப அவ என்ன பண்றாங்கறத பாக்கலாம் முதல்ல. அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் பீஷ்மர் வதம் பண்ணிடுறேன், நான் ஆயுதத்தை எடுத்துன்னு போறேன், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா வேற வழி இல்லை. இப்ப பீஷ்மர் வந்து உங்களால ஒன்னும் பண்ண முடியல, அதனால ஹனிஷ்யாமி ரசே பீஷ்மம் ஆகூய புருஷ ரிஷபம் அப்படின்னு நானே பீஷ்மர் போய் நானே போய் கையில ஆயுதத்தை எடுத்துன்னு பீஷ்மர் வதம் பண்றேன், எனக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னா என்ன? தர்மபுத்திர சொன்னார், அப்பா நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ சொன்னது நீ ஒரு பிரதிஜை பண்ணிட்டு வந்திருக்க யுத்தத்துக்கு, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி திருப்பி ஆயுதம் நீ எடுக்கக்கூடாது, உன்னை அப்படி பொய்யனாக ஆக்க நாங்க விட மாட்டோம், நீ என் பக்கம் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி பொய்யனாக நீ ஆக வேண்டாம், அது இல்லாமல் வேற ஏதாவது உபாயம் இருந்தா சொல்லு, அது செய்யலாம், இல்லாட்டா எனக்கு ஒண்ணு தோன்றது, நாம எல்லாரும் பீஷ்மர்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு நான் மொத்த பேருமா எல்லாரும் பீஷ்மர்ட்ட போவோம், அவரே போய் இந்த யுத்தத்துக்கு முடிவுக்கு என்ன வழின்னு அவர்கிட்ட தான் கேட்போம். கிருஷ்ணன் ரொம்ப உத்தமமான யோஜனை இது, இப்ப எல்லாருமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுத்தர் பாண்டவர்கள் கிருஷ்ணனோட கூட எல்லாருமா அன்னைக்கு ராத்திரி பீஷ்மருடைய கூடாரம், பீஷ்மர் தங்கி டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு போனான். அங்க பீஷ்மருக்கு புண்ணு ஆறுவதற்காக அதற்கான சிகிச்சைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அங்க பொதுவாக அங்க இவர்கள் போனதை பார்த்த உடனே பீஷ்மருக்கு சந்தோஷம், கூட கடைசியில கிருஷ்ணனும் வரானா, ஸ்வாகதம் தபவாஸ்னேயா ஸ்வாகதம் தே தனஞ்சயா, அப்பா எல்லாரும் வாங்க வாங்க என்ன பாக்கியம், நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்திருக்கங்களே அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் குழந்தைகள் பீஷ்மருக்கு, அதனால அவர்களை கொண்டாடினான், தன்னனை பார்த்து கை கூப்பினார். அப்ப இவர்கள என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா இவர்கள் சொன்னா, பிதாமகர் பீஷ்மரே எங்களுடைய பிரச்சனை நீர்தான், உண்மை ஜெயிக்க முடியல, உண்மை ஜெயிக்காமல் யுத்தத்துக்கு முடிவு வராது, இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பீஷ்மர் சொன்னார், வாஸ்தவம் தான் என்ன ஜெயிக்க முடியாது, என்ன அவ்வளவு சுலபத்துல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது சத்தியம்தான் அப்படின்னு விட்டார். என்னை ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, தத்தோ மாம் யஸ்த சஸ்திரம் தூ ஏதே ஹன்யுஹு மகாரதா, நான் ஆயுதம் இல்லாமல் நான் இருக்கணும், நான் சண்டை போடாம இருந்தா அப்ப என்ன ஜெயிக்கலாம், நான் சண்டை போடாம நீங்க மாத்திரம் சண்டை போட்டுன்னா என்ன ஜெயிக்கலாம், நான் என் கையில வில்லு இருந்ததுன்னா நான் அஸ்திர பிரயோகம் பண்ணா என்ன யாரும் ஜெயிக்க முடியாது, பரசுராமரை கூட ஜெயிச்சவர் இவர், சரி நீர் சண்டை போடாம எப்ப இருப்பீர் அப்படின்னா, நிச்சித்த சஸ்திரே பதிதே விமுக்த கவசத்வஜே திரவமானே ச பீதே ச தவா ஸ்பீதி ச வாதினி ஸ்திரியாம் ஸ்திரீ நாமதேயே ச விகலே சைக புத்திரகே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு லிஸ்ட் ஒண்ணு தர, நான் எந்தெந்த சமயத்துல யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு, எதிராளி ஆயுதம் இல்லாம இருந்தா நான் யுத்தம் பண்ண மாட்டேன், அவன் சண்டைக்கு வந்தாதான் நானும் யுத்தம் பண்ணுவேன், எதிராளி தேர்ல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னா நான் யுத்தத்தை நிறுத்திடுவேன், எதிராளிக்கு கவச்சங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா நான் யுத்தத்தை நிறுத்திடுவேன், அவன் கவச்சத்தோட வந்தாதான் நான் யுத்தம் பண்ணுவேன், அவன் ஓடி போறான்னா யுத்தம் பண்ண மாட்டேன், அவன் கை கூப்பிட்டு என்கிட்ட சரணாகதி பண்ணான்னா நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எதிராளி ஸ்திரீயா இருந்தா நான் யுத்தம் பண்ண மாட்டேன், ஸ்திரீ பெயரை வச்சிருந்திருந்தா கூட யுத்தம் பண்ண மாட்டேன், அவன் விகலாங்கனாக ஹாண்டிகாப்டா இருந்தா யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற, நிறைய சொல்ற, இதெல்லாம் யுத்த தர்மங்கள் போல இருக்கு, அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, நீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம், சிக்கண்டின்னு ஒருத்தன் இருக்கான் உங்க இதுல, அவன் முன்னாடி ஸ்திரீயா இருந்தவன் இப்ப புருஷனா இருக்கான், அதனால ஸ்திரீயானபடினா அவனோட நான் யுத்தம் பண்ண மாட்டேன், அதனால அவனை கொண்டு முன்னாடி நிறுத்தினா நான் யுத்தம் பண்றதை நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன ஜெயிக்கலாம், ஜெயிக்கலாம் என்ன கொண்டுடலாம், அந்த கையில ஆயுதம் எடுக்க மாட்டேன், முன்னாடி இருந்தா போறோம் கையில ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பீஷ்மர் தன்னை வதம் பண்றதுக்கு உபாயத்தை தானே சொல்லித்தர. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, பாரதத்துலாம் நம் பாரத பூமியில தான் இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும், ஏன்னா எல்லாமே தர்ம கதைகள் மொத்தம், இவா ஜெயிக்கணுங்கிறதான் பீஷ்மருக்கும் எண்ணம், இப்படி ஒரு உபாயத்தை அவரே சொல்லித்தர, பாண்டவர்களும் சரின்னு சொல்லிட்டு கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். பீஷ்மருக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு அந்திய காலம் வந்துருத்து, அவர் சொல்றார், அப்பா என்னை ஜெயிக்க முடியாது, எனக்கு மரண காலமும் இப்ப இல்ல, பீஷ்மருக்கு அவருக்கு மரண காலம் எப்பங்கிறது அவருக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவரே தேர்ந்தெடுத்துக்கும் முடியும், அதனால அவர் அதையும் பார்த்தாரு, எனக்கு இப்ப சத்திக்கு மரணமும் கிடையாது என் ஜாதகத்துல அது கிடையாது, அப்ப என்னை ஜெயிக்கவும் முடியாது. அதனால ஒரே வழிதான், நான் ஆயுதத்தை நிறுத்தணும். அதுக்கு சிகண்டிய முன்னாடி வச்சுக்கோங்க, சிகண்டி ஸ்திரீயா புருஷனான்னு சொல்ல முடியாத ஒரு பிறவி அவன், அதனால அவனை முன்னாடி நிறுத்துக்கோங்க, நான் சண்டை போடுறதே நிறுத்திடுவேன், அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்கோ அப்படின்னு விட்டார். கண்ணன் வந்து இவர்களை கூட்டு போய் பீஷ்மர் கிட்டேயே இந்த வார்த்தையை வரவழைச்சு திரும்பி வந்து மறுநாள் 10ஆம் நாள் யுத்தம் பண்ணும்போது, அப்போ நீ வந்து பீஷ்மரோட யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொல்ல. சிக்கண்டிய முன்னாடி நிறுத்தி பின்னாடி இருந்து நீ யுத்தம் பண்ணு, சிக்கண்டிய பார்த்தா அவர் ஆயுதத்துக்கே போட்டுருவ, அதுக்கப்புறம் சிக்கண்டி பின்னாடி இருந்தே நீ போய் யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு. இதென்ன முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து இதெல்லாம் கிருஷ்ணனே சொல்லித்தார். என்ன கிருஷ்ணா இப்படி எல்லாம் போய் பீஷ்மர் போய் இப்படி போய் கொல்ல சொல்றிய? ஆத்ததாயின மாயாந்தம் ஹன்யாத்து காத்தகம் ஆத்மனஹா, தப்பே கிடையாது வா கிருஷ்ணன் சொன்னார். நம்ம பட்சம் ஜெயிக்கிறன்னா அவர் போனாதான் ஜெயிக்கும், இல்லட்டா ஜெயிக்காது. அதனால ஆத்ததாயி வதம்னு வச்சுக்கோ. ஆத்ததாயி வதம்னா நமக்கு பெரிய அளவுல நம்ம நம்மளை கொல்லுவதற்கு ஒருத்தர் வரா வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒன்னா தப்பு கிடையாது. நம்ம ஆத்துல சர்வ சொத்தையும் அபகரிச்சின்னு போட்டு ஒருத்தவன் தான் வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒன்னா தப்பு கிடையாது. நம் அது மாதிரி ஸ்திரீகளை மானபங்கம் பண்றதுக்கு ஒருத்தவன் தான் வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒன்னா தப்பு கிடையாது. சில பேர்களை வதம் பண்ணா தப்பு கிடையாதுன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. பீஷ்மர் ஆத்ததாயி மாதிரி மொத்த சைன்யத்தையும் நாசம் பண்றாருங்க இல்லையா, அதனால அவரை எப்படியான அவரை வதம் பண்றது தப்பே கிடையாது. அப்படி நமக்கே பிராண ஆபத்து வரும்போது நம்ம பிராணனை காப்பாத்துக்காக அவன் வதம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது தப்பு கிடையாது. இன்னைக்கும் கோர்ட்ல போனானா அந்த கேஸ் ஜெயிக்கும். ஜெயிக்கும்னா என்ன கேட்டா இவன் பண்ண தப்பு கிடையாதுன்னு தீர்ப்பு வரும், ஏன்னா உயிரை காப்பாற்றிக் கொள்ள இப்படி செய்தபடியாலே அப்படின்னு. சாஸ்வதோயம் ஸ்திதோ தர்மஹா க்ஷத்ரியா நாம் தனஞ்சய யோத்தவ்யம் ரட்சிதவ்யஞ்ச. நான் தர்மத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் அர்ஜுனா, அதர்மத்தை சொல்லல. ஆனால் நீ தாராளமாக பீஷ்மனை வதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அர்ஜுனனும் சிகண்டி பின்னாடி இருந்து அஸ்திர பிரயோகம் பண்ணா, சிகண்டியும் அஸ்திர பிரயோகம் பண்ணா. பீஷ்மர் பார்த்தா இதெல்லாம் அர்ஜுனுடைய அஸ்திரங்கள் தான், எனக்கு சிகண்டி அஸ்திரங்கள் இனிமேல் வராம இருக்கட்டும், அர்ஜுன் அஸ்திரங்கள் இனிமேல் வரட்டும்னு ஒன்னு ஒன்னா தாங்கிட்டு இருக்க. ஆயுதத்தை எடுக்கலையே அவர், வில்ல கீழே வச்சுட்ட. மேல மேல அர்ஜுனுடைய அஸ்திரம் மேல மேல அதிவேகமா வருது. அர்ஜுன் பத்தி சவ்யசாட்சி ஆச்சவன், இடது காலையும் வலது காலையும் மாறி மாறி அஸ்திரத்தை போடக்கூடியவன். இந்த மாதிரி பீஷ்மர் மேல அதிவேகமா அஸ்திரத்தை அர்ஜுனன் மேல மேல அடுத்தடுத்து அடுத்த 1, 2, 3, 4 100, 200, 300, 400, 500 மொத்த கௌரவ சேவையில மொத்த பேரும் எல்லாரும் ஆயுதத்தை போட்டு, ஐயோ என்ன பீஷ்மர் இப்படி நிராயுதமா நிக்கச்சே அர்ஜுன அஸ்த பிரயோகம் பண்றானே அப்படின்னு பார்த்துதான் அடுத்த அஸ்த பிரயோகம் பண்ண தேர்ல இருந்து கீழே விழுந்துட்டான். அவன் அஸ்தத்தினுடைய வேகத்துல பொட்டு கீழே விழுந்து தரையில விழுந்துட்டான். ஆனால் அவர் உடம்புல இருந்த அஸ்திரங்கள் மொத்தமும் அவர் தாங்கிட்டு இருக்கு. பூமியில தரையில வேல அஸ்திரம் அப்படி உடம்பு முழுக்க அஸ்திரம் இருக்கிற அப்படினால அந்த அஸ்திரத்து மேல அவர் படுத்துன்னு இருக்க மாதிரி அஸ்திரப்படுக்கையில இருக்க மாதிரி ஆயிடுச்சு. சரதல்பம் அப்படின்னு சொல்றார், சரதல்பம் கதே பீஷ்மே, சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஹாஹாக்காரத்தோடு கூட எல்லாரும் யுத்தத்தை விட்டுட்டு அந்த பக்கம் வரா, பீஷ்மர் கீழே விழுந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டு மொத்த பேருமா ஓடி வரா. அப்போ பீஷ்மர் சொன்னார், தனஞ்சய மகாபாஹோ சிரோ மே தாத்தலம்பதே அப்படின்னு. தனஞ்சயா அர்ஜுனா தலை கீழே தொங்கிட்டு இருக்குப்பா அப்படின்னார். உடம்பெல்லாம் அஸ்திரம் தாங்கிட்டு இருக்கு, தலை மாத்திரம் தொங்கிட்டு இருக்கு கீழே. அப்படி மனுஷன் இருக்க முடியுமா? தலை தொங்கிட்டு இருக்குப்பா, இதுக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்னா. ஆஜ்ஞாபய குரு சிரேஷ்ட, அர்ஜுன் கை கூப்பினான், ஆச்சாரியரே பிதாமகரே ஆஜாமணம் பண்ணவன் என்ன பண்ணணும்னு சொல்லும், நான் அதை பண்றேன் அப்படின்னா. உபதானம் குருஸ்ரேஷ்டே, உபதானம் பண்ணுப்பா, எனக்கு ஒரு தலாணி வேணும் போ அப்படின்னா, உடனே தலாணி கொண்டு வரேன் நான் துரியோதனன். அதெல்லாம் வேண்டாம், அர்ஜுனன் உடனே கீழே 3 அஸ்திரத்தை போட்டா, அந்த அஸ்திரத்துல பீஷ்மருடைய தலையை வச்சுட்டான். பாத்தியா, ஏன்னா உடம்பு முழுக்க அஸ்திரத்துல இருக்கும்போது தலைக்கு மாத்திரம் தலாணி இருந்தா பொருத்தமா இல்லையே. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி, உடம்புக்கு ஏத்த மாதிரி தானே தலைக்கும் தலாணி இருக்கணும். அர்ஜுனன் தலைக்கும் அஸ்திரத்தையே தலகாணி ஆக்கியிருக்கான். இது அர்ஜுனுடைய சாமர்த்தியம்பா. சரி என்ன பண்ணணும்? உடனே வைத்தியர்கள்லாம் ஓடி வந்தார்கள். துரியோதனன் எல்லா வைத்தியர்களையும் வரவேச்சா, எல்லாரும் பீஷ்மருக்கு ஒவ்வொரு அஸ்திரமா எடுத்து விட்டு உடம்புக்கு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா, பீஷ்மர் சொன்னார், தனம் தத்வா விசர்ஜியந்தாம், வைத்தியர்களுக்கெல்லாம் சம்பாவனை பைசாவை கொடுத்து அனுப்புப்பா. என்ன யாரும் நான் அப்படியே இருக்கேன், நான் பிராணத்தியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஏபிரே அவசரைச்சாகம் தக்தவ்யோஸ்மி நராதிபாக, இப்படியே நான் இருப்பேன், கவலைப்படாதோ. இப்படியே கடைசியில எனக்கு பிராணன் போன உடனே இந்த அஸ்திரங்களோட கூடவே, அப்படியே அர்ஜுனன் போட்ட அஸ்திரங்களோட கூட அப்படியே என்னை எரிக்கிறேன், இதை எடுக்கக்கூடாது, அதனால வைத்தியர்களை எல்லாம் அனுப்பிச்சிருங்க அப்படின்லாம் சொன்னார். தீர்த்தம் வேணும்னு கேட்டார். அர்ஜுனன் தான் அஷ்டப்பிரயோகம் பண்ணி கீழந்து ஜலத்தை வரவேச்சார், கங்கா நதியே வரவேச்சார். அந்த இடத்துல பீஷ்மருக்கு தீர்த்தம் கிடைச்சது. இந்த மாதிரி பீஷ்மர் கடைசியில சரதல்பத்தில் இருக்கும்போது பாண்டவர்கள்லாம் தலை குனிஞ்சின்னு பக்கத்துல இருந்தார்கள், எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டா. அந்த சமயத்துல தொடர்ந்து யுத்தம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கர்ணனை வரவேச்சார். கர்ணனும் பீஷ்மருடைய அனுகிரகத்தை வாங்கினார், பாண்டவர்களும் பீஷ்மருடைய அனுகிரகத்தை வாங்கினார்கள். பீஷ்மர் அப்படியே சரதல்பத்துல படுத்துட்டு இருக்காரு, ஆனால் தொடர்ந்து யுத்தம் நடக்கிறது. அதுக்கப்புறம் பீஷ்மரை மறந்துட்டா எல்லாரும் ஒரு விதத்துல பார்த்தா. ஆயிரத்து கீழே விழுந்துட்டாருன்னா அப்புறம் என்ன, அப்புறம் யாரும் ஞாபகம் வச்சுப்பா? கீழே விழற வரைக்கும் தான் போச்ச வசதி இப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பார். கீழே விழுந்தாச்சு அப்படின்னா அப்புறம் அவ்வளோ அவ்வளோ காரியத்தை பார்க்க போக வேண்டியதுதானே, பார்க்க வேண்டியதுதானே. பீஷ்மர் மறந்துட்டு யுத்தம் நடக்கிறது, எல்லாரும் மொத்த பேரும் மறந்துட்டான். ஞாபகம் வச்சுட்டு இருக்கவர் யாருன்னா கடைசியில கண்ணன் தான். மாந்தியாதி புருஷ வியாக்ரஹ தத்தோமே தத் கதம் மனஹா. யுத்தம் எல்லாம் முடிஞ்சப்புறம் திடீர்னு கண்ணன் தியானத்துல இருந்தான். அப்ப ஏன்பா தியானத்துல இருக்க, என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படின்னா, சரதல்பத்துல இருக்க பீஷ்மர் என்னை நினைச்சுட்டு இருக்காரு, நான் அந்த பீஷ்மரை நினைச்சுட்டு இருக்கேன், நான் அவரை பார்க்க போக போறேன், நீங்களும் வாங்கன்னு பாண்டவர்களை கூட்டிட்டு பீஷ்மர் இருக்கிற இடத்துக்கு வந்தது கிருஷ்ணன் தான். யாரு வேணா மறந்துடலாம். அகம் ஸ்மராமி மத் பக்தம்னு பகவானே சொன்ன வார்த்தை இல்லையா, பக்தன் என்ன மறந்துடலாம், ஆனா நான் பக்தன் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரியாக யார் வேணா பீஷ்மன் மறக்கிறான், கிருஷ்ணன் ஒரு நாளும் மறக்க மாட்டான். அதனால அவன் கடைசியில கிருஷ்ணன் நேர வந்து சேவை கொடுக்கறான் அப்படின்னு வருது. இப்ப பீஷ்மர் சரதல்பத்துல இருக்கும்போது அடுத்த யுத்தத்துல 11வது நாள் யுத்தத்துல துரோணாச்சாரியருக்கு சேனாதிபதியாக அபிஷேகம் பண்ணார்கள். அதுக்கப்புறம் பெரிய கதைகள்லாம் இருக்கு துரோணாச்சாரியருக்கு. அதுக்கப்புறம் மந்திராலோசனை நடந்தது. அப்ப துரியோதனன் சொன்னான், யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் உயிரோட பிடிச்சிட்டா யுத்தம் நின்று போயிடும், அவரை நம்ம பக்கம் உயிரோடு பிடிச்சு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பாண்டவர்கள்லாம் யுத்தம் பண்ண மாட்டான், தர்மபுத்திரே இல்லைன்னா வயதுக்கு யுத்தம் பண்றான், அதனால எனக்கு தர்மபுத்திர உயிரோடு பிடிச்சு கொடுன்னு கேட்டான் துரோணாச்சாரியர் கிட்ட. இந்த ஐடியா பண்ண அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பிரயத்தனம் பண்ணி பார்த்தார், ஆனா நடக்கல. அதுக்கப்புறம் சொன்னார், அப்ப அர்ஜுனன் பக்கத்துல இருந்தா தர்மபுத்திர பிடிக்க முடியாது, அதனால அர்ஜுனனை வேற எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வேற சில சைன்யங்கள் எல்லாம் கூட்டு திரிகர்த்த அதிபதி ஒருத்தன், திரிகர்த்த தேச அதிபதி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அர்ஜுனன் நான் கவனிச்சுக்கிறேன், எனக்கு அர்ஜுனை கண்டாலே பிடிக்காது, அதனால நான் அர்ஜுனனோட நான் யுத்தம் பண்றேன், வேற இடத்துக்கு கூட்டு போய் யுத்தம் பண்றேன், இங்க நீங்க வந்து தர்மபுத்திர பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். மறுநாள் வந்து தர்மபுத்திரருக்கு பாதுகாப்பா அர்ஜுனன் நிற்கும் போது அந்த அவர்கள் திரிகர்த்த தேசத்து ராஜாவும் சம்சத்தகர்கள் அப்படின்னு அந்த சைன்யத்தில் இருக்கிறவர்கள் மொத்த பேருமாக அர்ஜுனனை யுத்தத்துக்கு கூட்டா கோடியிலேருந்து, அர்ஜுனா இங்கவா யுத்தம் பண்ணு, தைரியம் இருந்தா எங்களோட யுத்தம் பண்ணுன்னா. உடனே அர்ஜுனன் பார்த்தா கிருஷ்ணன் கிட்ட கேட்டான், கிருஷ்ணா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் இப்போ அண்ணாவை காப்பாத்தணும், ஏன்னா இல்லாட்டா அண்ணா உயிரோட பிடிக்கிறதுக்கு அவ திட்டம் போட்டிருக்காங்கிறது தெரியும், தர்மபுத்திர அண்ணாவை நான் காப்பாத்தணும்னா இல்ல அங்க போவானா அப்படின்னா, இது இல்லைன்னா நீ இங்கதானே இருக்கணும், அண்ணாவை காப்பாத்த வேண்டாமா அப்படின்னா கிருஷ்ணன். அது வாஸ்தவம் தான், ஆனா யாராவது ஒருத்தர் யுத்தத்துக்கு கூட்டானா யுத்தம் பண்ணாம இருக்கக்கூடாது, யுத்தத்துல நீ என்னோட யுத்தத்துக்குவான் கூட்டா, அப்ப அவளோட யுத்தம் பண்ணி ஆகும், இல்லாட்டா அவன் கோழை அப்படின்னு ஆயிடும், அதுவும் யுத்த தர்மம் கிடையாது, அதனால அவ யுத்தத்துக்கு கூட்டா நானும் யுத்தம் பண்ண போய் ஆகணுமே அப்படின்னா, அப்ப யுத்தம் பண்ண போ அப்படின்னா கிருஷ்ணன். ஆனா இவர ஸ்திதி என்ன ஆகுமோ அப்படின்னா, கிருஷ்ணன் சொன்னா உங்க சங்கடத்தை தீர்க்கறதுக்கு தானே நான் இருக்கேன், அதெல்லாம் அவ பாத்துப்பா, பீமன் எல்லாம் இல்லையா, இல்ல திருஷ்ட திமனன் இல்லையா, வல்லா இருக்கா வல்லா பாத்துப்பா, நீ கோலப்படாத நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியானா தேரை அவ இருக்கிற பக்கம் செலுத்து அப்படின்னா நேர அந்த பக்கம் போய் அர்ஜுனன் அவள் ஒண்ணு சாதாரண அர்ஜுனனுக்கு, ஆனா கிடுகிடுன்னு ஒரு யுத்தத்தை பண்ணி அவர்களை எல்லாம் ஆச்சுட்டுன்னு வதம் பண்ண நேர திரும்பி வந்துட்டாங்க, மறுபடியும் தர்மபுத்தர் இருக்கிற இடத்துக்கே திரும்பி வந்துட்டான். ஆனா அந்த இடத்துல பகதத்தன் ஒருத்தன் மகாசூரன், அதுவும் கஜ யுத்தத்துல சூரன், யானை மேலே ஏறிதான் யுத்தம் பண்ணுவான், வயசானவன், அவன் ஆச்சரியமா யுத்தம் பண்ணி சைன்யத்தை நாசம் பண்ணிட்டு இருந்தான். கிருஷ்ணன் என்ன பண்ணா, நேர பகதத்தன் இருக்கிற இடத்துக்கு தேரை செலுத்தி முதல்ல இவனை ஒரு வழி பண்ணு அப்படின்னா, இவன் ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக யுத்தம் நடந்தது. அப்போ பகதத்தன் ரொம்ப நாள ஒரு வைஷ்ணவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் கையில வச்சுட்டு இருக்கான், அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். இதுதான் நல்ல சமயம், அர்ஜுனனை கொள்றதுக்கு வேற வழி கிடையாது. அர்ஜுனனை கொன்னாச்சுன்னா பாண்டவர்கள் தோற்றார்கள். அதனால வைஷ்ணவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான் பகதத்தன். முடிவு பண்ணிட்டா அதான் யுத்தமே முடிஞ்சிட போறது, அவ்வளவுதான். அர்ஜுனன் கீழே விழுந்தான்னா அடுத்து யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால அது பிரயோகம் பண்ணிட்டான். ஆனா நிசிருஷ்டம் பகதத்தேனா ததஸ்திரம் சர்வகாதிவை உரசா பிரதி ஜக்ராக பார்த்தம் சம்சாத்ய கேசவாக. கிருஷ்ணன் அப்படியே தேர்ல பட்டுன்னு எழுந்து நின்ற, உட்கார்ந்திருந்த கிருஷ்ணன் அர்ஜுனனை மறைச்சிருந்து எழுந்து நிக்கிறா. உடனே அந்த அஸ்திரம் கிருஷ்ணனுடைய மார்பில் வந்துருத்து, வைஷ்ணவ அஸ்திரம் வந்து ஒரு மாலையாக ஆயிடுத்தான். வைஜெயந்தி அபவன் மாலா தத் அஸ்திரம் கேச ஓரசி, பகவானுடைய திருமார்பிலே ஒரு மாலையாக, வைஜெயந்தி வனமாலை மாதிரி இந்த அஸ்திரமும் ஒரு வனமாலையாக ஆயிடுச்சு. ஆச்சரியத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அர்ஜுன் பார்த்தா, அர்ஜுனா நீயே இப்படி பண்ண, அர்ஜுன் பார்த்தா கிருஷ்ணா நீயே இப்படி பண்ண, எனக்கு அஸ்த பிரயோகம் பண்ணா நான் தான் அதை ட்ரீட் பண்ணணும், நீயே நடுவில் எழுந்து நின்ற அப்படின்னா உனக்கு எதுவும் தெரியாது பேசாம இரு அப்படின்னு. அடுத்து பகதத்தன் கேட்டான், கிருஷ்ணா நீ பண்ண நியாயம் இல்ல, சாரதி தேர் தான் ஓட்டமே தவிர திடீர் நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்ப இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ணிருக்க, ஆயுதம் எடுக்காம நீ இந்த மாதிரி எல்லாம் இந்த அஸ்திரத்தை நீயே நீயே உன்னுடைய மார்பில் வாங்கிட்ட அப்படின்னா, நீ என்ன அஸ்திரம் பிரயோகம் பண்ணேன்னு கேட்டான் கிருஷ்ணன். நான் வைஷ்ணவாஸ்திரம் பிரயோகம் பண்ணேன்னா, வைஷ்ணவாஸ்திரம்னா யாருடைய அஸ்திரம் கேட்டான், விஷ்ணுவனுடைய அஸ்திரம் அப்படின்னா, அப்ப என்னுடைய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு என்னைய நீ கேள்வி கேட்கறிய, விஷ்ணுடைய அஸ்திரம் தானே வைஷ்ணவாஸ்திரம், என் அஸ்திரத்தை தானே பிரயோகம் பண்ணிருக்க, அப்புறம் என்ன எது கேள்வி கேட்கறேன்னா, என்ன பண்ணா உனக்கு என்ன அஸ்திரம் என்னமோ என்னுடைய அஸ்திரம் தானே அப்படின்னு கிருஷ்ணன். அப்புறம் பகதத்தனும் மண்டையை பிடிச்சிருந்தா, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனன் சொல்லி அர்ஜுனா வந்து இந்த மாதிரி பொருள், அதுவும் அர்ஜுன்ட்ட சமாதானம் சொன்னான், இந்த பகதத்தன் வரம் வாங்கி வச்சிருக்கான், வரம் வாங்கிதான் இந்த வைஷ்ணவாஸ்திரம் வாங்கி வச்சிருக்கான், உன்னுடைய பழைய கதை ஒன்று இருக்கு அது, இந்த நீ வரம் வாங்கி வச்சிருக்காப்பா, இந்த வைஷ்ணவாஸ்திரம் என் கையில் இருக்க வரைக்கும் யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது, அதனால்தான் இப்படி ஒரு உபாயத்தை நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினான். அந்த பகதத்தன் அர்ஜுன் அன்னைக்கு வதம் பண்ணான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இந்த மகாபாரத யுத்தத்துல கோரமான ஒரு விஷயம் அபிமன்யு வதம் அப்படிங்கிறது. அபிமன்யுங்கிற சின்ன பையன், அந்த சின்ன பையனை போட்டு ஆறு மகாரதர்கள் சூழ்ந்து கொண்டு, கர்ணன் துரோணர் கிருப்பர் அதெல்லாம் மகாரதர்கள் சூழ்ந்து கொண்டு இவன் கையில ஆயுதம் இல்லாம இருக்கச்ச இவனை போட்டு கொண்டுட்டான். இது ஒரு பெரிய அதர்ம காரியம் ஒண்ணு நடந்தது. அபிமன்யு வதத்தினாலே பாண்டவ சேனையை ரொம்ப கலங்கி போயிருக்கு. அன்னி சாயங்காலம் தர்மபுத்திரர் ரொம்ப அழுதுண்டே இருந்தார், வாய் விட்டு அழகார், ஓலமிட்டு அழகார். தத்தோ யுதிஷ்டிரோ ராஜா விலலாப சுதுக்கிதா, எவ்வளவு சின்ன பையன், எத்தனை மகாசூரன் அர்ஜுனனுடைய புத்திரன், தர்மபுத்திரே ஓன்னு அழுதானா, எதுக்குமே அழுத மாட்டார், கலங்காத நெஞ்சம் அது, என்ன ஆனாலும் சரி கலங்க மாட்டார் அப்படின்னு தானே பார்த்திருக்கோம் முன்னாடி. எப்படி சூதாடும் போதும் சரி, ராஜ்யம் போகும்போதும் சரி, திரௌபதிக்கு கஷ்டம் வந்த போதும் சரி, வனவாசத்துல எத்தனை கஷ்டம் வந்த போதும் சரி, எப்பவும் அமைதியா இருக்கக்கூடியவர். ஓன்னு அழுதார், இவர் அழுததை பார்த்து யாருக்குமே பொறுக்காது, யாசருக்கே பொறுக்கலையா, யாசரே நேரம் வந்துட்டாருங்க. இவர் தர்மபுத்திரர் ஆஸ்வாசனம் பண்ணணுங்கிறதுக்காக யாசர் நேரம் வந்தார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் அந்த இடத்துக்கு வந்தபோது யாருமே அவனை வரவேற்கல. ஏன் யாரும் வரவேற்கல, யுத்தத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு வரவேற்பார்கள், குறிப்பா அர்ஜுனுடைய புத்திரன் வரவேற்பான் அபிமன்யு, ஆனா யாருமே வரவேற்கலையே, எல்லார் முகத்திலையும் சோகமா இருக்கேன், யாரும் பேச மாட்டேங்கிறாளேன்னு யோசிச்சு பார்த்தோம்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அவர்கள் சொன்ன உடனே அவனுக்கும் சோகம் அதிகமாச்சு. உடனே அவன் என்ன பண்ணாங்கிட்ட, ரொம்ப அதிக சோகத்துல இந்த அபிமன்ய வதத்துக்கு மூல காரணம் யார் அப்படின்னு கேட்டான். ஜெயத்ரதன் அப்படின்னா, அப்படியானால் நாளைக்குள்ள ஜெயத்ரதன் வதம் பண்றேன், இது சத்தியம் அப்படின்னு ஒரு பிரதிஜை ஒண்ணு பண்ணிட்டான். அர்ஜுனேன பிரதிஜாத்தே பாஞ்சஜன்யம் ஜனார்தனஹ, அர்ஜுன் அப்படி பிரதிஜை பண்ண உடனே பாஞ்சஜன்யத்தை எடுத்து பகவான் சங்கு ஊதிட்டான் ஜெயத்ரதன். ஒரு பக்கம் பார்த்தா இவாளுக்கு ஜெயத்தை காண்பிப்பதற்காக, அது அந்த ஜெயத்ரதனுக்கு பராஜயத்தை காண்பிப்பதற்காக. கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் கொடுத்து, நான் இப்பதான் யுத்தத்துக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையோ, இங்கிட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதனால அர்ஜுனன் பிரதிஜை பண்ணிட்டானா நல்லது அப்படின்னா, பிரதத்னோ தத்ர சங்கிருத்தா தேவதத்தன் சபால்குணஹா. அதுக்கப்புறம் இவர்கள்லாம் அடுத்த நாள் யுத்தத்துல தேவதர்சன வதம் பண்ணணும். இந்த பேச்சு வந்தது, இது கௌரவர்களுக்கும் தெரிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி யாருமே தூங்கலையா? பாண்டவர்கள் பட்சமும் தூங்கல, கௌரவர்கள் பட்சமும் தூங்கல. கௌரவர்கள் ஜெயதிரசனை எப்படியாவது அர்ஜுன் கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும், அதுக்கு என்ன வியூகம் வைக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான். பாண்டவர்கள் பக்கம் நாளைக்கு எப்படியாவது ஜெயதிரசனை வதம் பண்ணி ஆகணும், ஏன்னா பிரதிஜை பண்ணிட்டான். பிரதிஜை பண்ணிட்டு வதம் பண்ணலாம் வச்சுக்கோங்க, அப்ப பிராணத்தியாகம் பண்ணுவான் அர்ஜுனன். பிரதிஜைன்னு சாதாரண பிரதிஜை கிடையாது, நாளைக்கு சூரியாஸ்தமனத்துக்குள்ளு சொல்லிருக்கான். இந்த பிரதிஜை பண்ணா அந்த பண்ணதுதான், இல்லாட்டா பிராணத்தியாகம் பண்ணிடுவான் இவர்கள்லாம். அப்படியானா கௌரவர்கள் ஜெயதிரசன் விட்டு கொடுக்க மாட்டா, ரட்சிப்பார்கள். அதையும் மீறி அர்ஜுன் வந்து ஜெயதிரசன் ஜெயிக்கிறது. ஏற்கனவே ஒரு பக்கம் பார்த்தா அபிமன்யுவ பிரிஞ்ச துக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அர்ஜுனன் பிரதிஜையை நிறைவேற்றணுமே பயம் இருக்கு. ரெண்டும் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? துக்கம் இருந்தாலும் தூக்கம் வராது, பயம் இருந்தாலும் தூக்கம் வராது, யுதிஷ்டருக்கும் தூக்கம் வரல, யாருக்குமே தூக்கம் வரல. அப்படி வச்சா கிருஷ்ணன் என்ன பண்ணா, ஒரு ஆச்சரியமான ஒரு மெத்தை எல்லாம் தயார் பண்ணி அர்ஜுனுடைய சயன கிரகத்தை நன்னா ஜோடிச்சு நன்னா தூக்கம் வரும்படியான ஏற்பாடு பண்ணான். அழகான மெத்தை, இந்த மெத்தையில படுத்திருந்தா தூக்கம் அழகா வரும்னு சொல்றாலையோ அட்வர்டைஸ்மெண்ட்ல, அந்த மாதிரியாக அழகான மெத்தை எல்லாம் போட்டு அர்ஜுனனுக்கு ஏற்பாடு பண்ணான். அர்ஜுனா நீ இதுல படுத்து தூங்கு அப்படின்னு. எனக்கு எப்படிப்பா தூக்கம் வரும் அப்படின்னா, அப்படின்னா சொல்லக்கூடாது, உனக்கு நித்திரைதான் ரொம்ப முக்கியம், நீ கொஞ்சம் நித்திரை பண்ணி ஓய்வு எடுத்திருந்தா தான் நாளைக்கு யுத்தம் பண்ண முடியும், இல்லாட்டா யுத்தம் பண்ண முடியாது. நீ இதுல படுத்துக்கோ, ஏன் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உனக்கு மனசுல சோகம் இருந்தாலும் சரி நீ இதுல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை படுத்துக்க வச்சு அவனை மெதுவா தூங்க பண்ணது கிருஷ்ணன் தான். எல்லாரும் முயற்சின்னு இருக்கா, கிருஷ்ணன் கூட முயற்சின்னு இருக்கான், ரெண்டு பக்க சைன்யத்திரி மொத்த பேரும் முயற்சின்னு இருக்கான். அர்ஜுனன் தானே, அர்ஜுன் நினைச்சுதான் எல்லாரும் கவலைப்படுறான். அர்ஜுன் நாளைக்கு ஜெயிக்கணுமே இவா ஜெயிக்கிறா இவா நினைக்கிறான், அர்ஜுன் கிட்ட தப்பிக்கணுமே அவா நினைக்கிறா. ஆனா அர்ஜுனன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான், என்ன காரணம் கேட்டா கிருஷ்ணன் தான் தூங்க பண்ணிட்டான் அர்ஜுனன். அப்படியே கண்ண மூடினா அர்ஜுனன், ஒரு சொப்னம் ஒண்ணு வந்தது, அதுல கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை கூப்பிடுறான். அர்ஜுனா வா வா அப்படின்னு சொல்லி கூட்டுண்டு போய், இதெல்லாம் மகாபாரத்தில் அப்படியே இருக்கு, அர்ஜுன செய்யாம அப்படியே அர்ஜுனுக்கு படுக்க போட்டதெல்லாம். அந்த சொப்னத்துல அர்ஜுனன் அர்ஜுனனை கிருஷ்ணன் கூட்டுனு வரவா போலாம், எங்க அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுண்டு போய் நேர பரமசிவன் இருக்கிற இடத்துக்கு கைலாசத்துக்கு போய் அங்க போய் உட்காந்து வச்சுட்டான். பரமசிவன் வாழலாம் வரவழைக்கிறான், வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுற, சுவாகத்தம் சுவாகத்தம், நீங்களாம் நரநாராயணர்களாச்சே அப்படின்னு சொல்லி உன்ன என்ன வேணும் அப்படின்னு சொல்ல அர்ஜுனன் இந்த விஷயத்த சொல்றான். இதெல்லாம் சொப்பனத்துல நாளைக்கு ஜெயதிரசனை கொல்லணும், கவலையே படாத, பாசுபதாஸ்திரம் தான் உன் பக்கம் இருக்கே, மறுபடியும் உனக்கு பாசுபதாஸ்திரத்தை தரேன், அது இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, என்னுடைய பக்தனாச்சே நீ, உனக்கு தோல்விங்கிறதே இருக்காது, நீ தாராளமா யுத்தம் பண்ணு, ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு பரமசிவன் அனுகிரகம் பண்ண அதுல வாங்கிட்டு அர்ஜுன் வந்துட்டான். இது சொப்னத்துல நடந்தது, கிருஷ்ணனே சொப்னத்துல ஐச்சுன்னு போறான். எப்பவுமே அர்ஜுன் வந்து பரமசிவனுடைய பக்தன், கிருஷ்ண பக்தன்கிறத விட பரமசிவனுடைய பக்தன். அவர்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு தான் தான் பெரியாள் நினைச்சுட்டு இருக்கான். இந்த கதை ஒண்ணு பின்னாடி சொல்றேன். அப்ப வந்து அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணார், அவன் பரமசிவன் பக்தன் தானே, அதனால பரமசிவன் அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவான்ங்கிறதுக்குதான் இப்படி பண்ணி. மறுநாள் காலத்தால அர்ஜுனன் எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எழுந்துட்டான், நல்ல புத்துணர்ச்சி. என்ன கேட்டா சொப்னத்துல பரமசிவனே எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார், எனக்கு தான் ஜெயம் சொல்லிட்டார் நாளைக்கு, அதனால எனக்கு கவலை இல்லை, இன்னைக்கு ஒழிஞ்சான் ஜெயதிரதன், விட்டேனா பாரு கௌரவ சேனை யாரா இருந்தாலும் நாசம் பண்ணி ஜெயதிரதனை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு பரம உற்சாகத்தோடு கூட எழுந்து வரானா. இவர்கள்லாம் ராத்திரி முழுக்க தூங்கல, மத்த பேர்லாம் அர்ஜுன் என்ன பண்ண போறானோன்னு கவலையில உட்காந்துருக்கால கன்னத்துல கை வச்சுன்னு. இந்த அர்ஜுனன் வந்த உற்சாகத்தை பார்த்து என்ன அர்ஜுன் அப்படின்னா, கவலைப்படாதவங்க ஜெயிச்சாச்சு, அதுக்கெல்லாம் உபாயம் இல்ல, எப்படின்னா எப்படின்னா கேட்காதுங்க, எல்லாம் மொத்தமும் ஆயிடுச்சு, என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு, தெய்வ அனுகிரகம் நமக்கு இருக்கு, ஒரு கவலையும் இல்ல, நாம ஜெயிச்சாச்சு அப்படின்னு. இது அந்த உற்சாகம் இவர்களுக்கும் வந்துருச்சு. இப்போ அப்படியா எப்ப அர்ஜுன் ஒரு தீர்மானத்துல இருக்கானோ அது வந்து உண்மையிலே நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு அவர்கள்லாம் நினைச்சா. இந்த மாதிரியாக கிருஷ்ணன் வந்து முதல்ல என்ன பண்ணான்னு கேட்டா, அர்ஜுனனுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, மானசீகமான ஒரு பலம், மனசுல துர்பலமா இருந்தா வச்சுக்கோங்க ஜெயிக்க முடியாது என்ன ஆனாலும், அதனால மனசுல நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். அதை கொடுக்கறதுக்கு தான் கிருஷ்ணன் வந்து இந்த காரியத்தை அழகா பண்ணான். நீ இந்த மாதிரி கனவெல்லாம் பரவிச்சதெல்லாம் எத்தேஜசாத பகவான் யுதிசூல பாணிகி விஸ்மாபிதா ச கிரிஜா அஸ்திரமதா நிஜம்மே அந்நே பிசாக மமுனைவ கலே வரேன பிராப்தோ மகேந்திர பவனே மகதாசனார்த்தம். இதெல்லாம் அர்ஜுன் பின்னாடி சொல்றான்னு பாகவதத்துல வரும். அர்ஜுன் சொல்ற ஸ்லோகத்துல கிருஷ்ணாவதார் முடியும் போது இதெல்லாம் சொல்றான். எத் தேஜசாத பகவான் யுதி சூலபாணிஹி, சூலபாணி சிவபெருமானனுக்கு அனுகிரகம் கிடைச்சதுன்னா அந்த அனுகிரகத்துக்கும் காரணம் கிருஷ்ணன் தான் அப்படிங்கிற அந்த மாதிரியாக இந்திரனுடைய அனுகிரகம் அர்ஜுனுக்கு கிடைச்சது அதுக்கும் காரணம் கிருஷ்ணன் தான் சொல்றான். மாதிரி எல்லா அனுகிரகம் எனக்கு வந்தது கிருஷ்ணன் தான் காரணம் சொல்றான். அப்படி மறுநாள் ரொம்ப உற்சாகத்தோடு கூட ஆச்சரியமான ஒரு யுத்தம் அப்படின்னு ஒன்று நடந்தது. இதுல அர்ஜுனன் அன்னைக்கு அத்தியுக்கிரமாக யுத்தம் பண்றான். ஆனா கூட கௌரவர்கள் என்ன பண்ணா ஜெயத்ததனை கூட்டு பின்னாடி வச்சுட்டா. முன்னாடி துரோணர் கிருபரன் மாதிரி கர்ணன் எல்லாரும் இருக்கா முன்னாடி. இவரெல்லாம் தாண்டிதான் அங்க போனோம். யாராலையும் போக முடியாது, அர்ஜுனாலையும் போக முடியாது. ஏதோ பிரதிஜை பண்ணிட்டானே தவிர ஜெயத்தத்தை முன்னாடி இருந்தா யுத்தம் பண்ணலாம். என்னோட யுத்தம் பண்ணு அவன் வந்தா ஜெயிக்கிறான். இப்ப ஜெயத்தனே நேரம் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நீ பிரதிஜை பண்ணிய நானா நீயா பார்த்து விடலான்னு வந்தா ஜெயிச்சு விடலாம். ஆனா ஜெயத்ரதன் அர்ஜுனன் கண்ணிலேயே படல, நீ எங்கேயோ இருக்கான். அப்படி அவர்கள் சைன்யத்தை வியூகம் வளைச்சு நிக்கிறார். அர்ஜுனனும் ரொம்ப நாள் யுத்தம் பண்றான், காத்தால ஆரம்பிச்சு அதி வேகமாக மாத்தி மாத்தி இங்க பக்கம் போ அந்த பக்கம் போ இங்க போ அங்க போன்னு சொல்லி யுத்தம் பண்ண மத்தியானம் ஆனா களைச்சு போயிருந்தான் கொஞ்சம். இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டான் கிருஷ்ணன். அர்ஜுனன் சொன்னா கொஞ்சம் ஓய்வு வேணும், குறிப்பா எனக்கு வேணுமோ இல்லையோ இந்த குதிரைகளுக்கு ஓய்வு வேணும். இந்த குதிரைகள் நல்ல வெயில், அதனால இந்த குதிரைகளுக்கு ஓய்வு வேணும், ஓய்வு கொடுத்து விடலாம் அப்படின்னா எனக்கும் அதான் சரி தோன்றது. சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் தேர்ல இருந்து இறங்கி குதிரைகளை எல்லாம் அவுத்து விட்டு அர்ஜுனும் தேர்ல இருந்து இறங்கிட்டான். அந்த குதிரைகளுக்கு நல்லா குளிப்பாட்டி தீர்த்தம் எல்லாம் கொடுக்கணும். அர்ஜுனா தீர்த்தம் இல்லையே ஜலம் இல்லையே அப்படின்னா உடனே அர்ஜுன் வந்து ஜலத்தை வர வச்சான். அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி பூமியிலேருந்து ஜலத்தை வர வச்சான். அதை வச்சு கிருஷ்ணன் வந்து ஆச்சரியமாக குதிரைகளை எல்லாம் குளிப்பாட்டி நல்லா புல்லெல்லாம் கொடுத்து குதிரைகளுக்கு தீர்த்தம் கொடுத்து அதை நல்லா புத்துணர்ச்சி ஊட்டினாதான் தொடர்ந்து யுத்தம் பண்ண முடியும். இல்லாட்டா ஆஞ்சு ஓஞ்சு போன குதிரை அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரியெல்லாம் பண்ணான். அதான் ஆழ்வார் சொல்றார், நாழிகையும் கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே நாழிகை போடப்படை புரிதவன் தேவகிதன் சிறுவன் அப்படின்னா சொல்றாரு இல்லையா. அது மாதிரி அதுல இன்னொரு பாசுரம், மைத்துனர் மருக மன்னர் மருக மைத்துனர் மார்த்து ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை. திருமாலிருஞ்சோலை மலையை சொல்லச்ச முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை அப்படின்னு குதிரைக்கு தீர்த்தம் வேணுங்கிறதுக்காக ஜலத்தை வரவேச்சவன் அர்ஜுன் மூலமாக நிற்பம். அது மாதிரி ஜலத்தை வரவேச்சு குதிரைகளை குடுப்பாட்டி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன பண்ணான்னா கௌரவ சேனையில நிறைய பேர் சாதாரணமானவர்கள்லாம் இவர்கள்லாம் இப்படி ஓய்வு எடுத்துட்டு இருக்கான் பார்க்கும்போது அவ உடனே ஒரு திட்டம் தீட்டிடா, பட்டன் இப்ப போய் அர்ஜுனோட யுத்தம் பண்ணா ஜெயிச்சு விடலாம். அர்ஜுனோட கூட யாருமே கிடையாது, சைன்யம் கிடையாது, தேர் கிடையாது, குதிரை கிடையாது, கிருஷ்ணன் கிடையாது, யாரும் கிடையாது. தனியா தரையில உட்காந்துருக்கான் நின்றுட்டு இருக்கான் அர்ஜுனன். இதுதான் நல்ல சந்தர்ப்பம், நாம ஒரு சைன்யத்தோட போய் இப்ப அர்ஜுனோட யுத்தம் பண்ணணும். அர்ஜுனன் தேர்லையும் கிடையாது, குறிப்பா கிருஷ்ணன் கிடையாது, கூட அவனுக்கு சகாயம் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறா இல்லையா, இந்த சமயத்துல அர்ஜுனோட யுத்தம் பண்ணா ஜெயிச்சு விடலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைன்யத்தை கூட்டிட்டு நேர அர்ஜுனோட யுத்தம் பண்ண வந்துட்டான். அர்ஜுனும் சரின்னு சொல்லிட்டு சளைக்காம யுத்தம் பண்ணான். அவர்கள தேர்ல இருக்கா, யானையில இருக்கா, குதிரையில இருக்கா, அர்ஜுனன் தரையில இருக்கான். ஆனால் அப்படி ஜனஸ்தானத்துல பெருமாள் யுத்தம் பண்ண மாதிரி இவன் ஒருத்தனாக தரையில் நின்றுட்டே இத்தனை பேரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், மாத்தி மாத்தி யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணன் தூரத்தையும் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்படி மெதுவா குதிரையை குளிப்பாட்டையும் குளிப்பாட்டினே அர்ஜுனன் என்ன பண்றாங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கான். அர்ஜுனன் அங்கேயும் மகா கோரமா யுத்தம் பண்ணி அவர்களை எல்லாம் தோக்கடிச்சு நிறைய பேர் போயிட்டான். இருக்கிற குறை பேரும் தப்பிச்சா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்தா, அப்பா குதிரையெல்லாம் குளிப்பாட்டியாச்சு, இன்னும் யுத்தம் பண்ண போலாமா அப்படின்னு. இத்தனை நாள் இங்க என்ன நடந்தது தெரியுமான்னு தெரியுமே பார்த்துட்டு இருந்தேனே, இங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்தது அப்படின்னா. அப்ப திரும்பி போனவர்கள்லாம் இருக்காங்க தோற்று போய், அவர்கள்லாம் பேசி கொண்டார்கள், என்னப்பா இப்ப கூட அர்ஜுன் ஜெயிக்காதா நம்ம எப்பதான் ஜெயிக்க போறோம் தெரியலையே. ஏன்னா திருதராஷ்டிரன் கூட கேக்குற இந்த கதையெல்லாம் சஞ்சயன் தானே திருதராஷ்டிரனுக்கு சொல்ற. அப்ப திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட கேக்குறாரு, அப்பா அர்ஜுனன் தனியா இருக்கச்ச கூட ஜெயிக்க முடியலன்னா அவனை எப்பதான் ஜெயிக்கிறது அப்படிங்கிற. அப்போ சஞ்சயன் சொல்றார், நீர் ஒண்ணு பண்ண ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் என்ன, அர்ஜுனன் தனியா இல்ல, பக்கத்துல கிருஷ்ணன் இல்லைன்னா அதுக்காக தனியா இருக்கான்னு அர்த்தமா, கிருஷ்ணன் பக்கத்திலே தான் இருந்துட்டு இருக்கான், அர்ஜுனுக்கு சகாயமா இருந்துட்டு இருக்கான், பக்கத்து கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி தெரியும் ஆனா பக்கத்திலேயே சகாயமா இருந்துட்டு இருக்கான். என்ன அர்த்தம் கேட்டா, அந்த திருப்பி போனவர்கள் எல்லாம் பேசியிருந்தார்கள், அவரால் நீ எந்த அஸ்திரம் பிரயோகம் பண்ண, நீ எந்த அஸ்திரம் பிரயோகம் பண்ண, நீ இதுக்கெல்லாம் பதிலா ஆக்னேய அஸ்திரம் பிரயோகம் பண்ணிருக்கலாம் பா, நீ அதுக்கு பதிலா இந்த அஸ்திரம் பிரயோகம் பண்ணிருக்கலாம் பா, நான் வலது பக்கம் போகும்போது நீ இடது பக்கத்துல இருந்து அஸ்தம் பிரயோகம் பண்ண, நீ என் பக்கத்தை வந்து நிக்கிறதுக்காட்ட நீ அந்த பக்கம் போயிருக்கலாம் மூலியோ, அங்கேருந்து யுத்தம் பண்ணிருக்கலாம் மூலியோ அப்படி இல்ல சொன்னான். நீ அவளை ஒருத்த கொத்த பேசி அது என்னமோ எனக்கு தோணவே இல்லை பண்ணும், ஒருத்தன் சொன்னா நான் இந்த அஸ்திர பிரயோகம் பண்ணணும்னு ஆனா மந்திரம் மறந்து போச்சுன்னு அவன், அந்த சமயத்துல பார்த்து எனக்கு ஞாபகமே வரல அப்படின்னு இவர்கள தன்மையை நொந்து கொண்டார்கள். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டா, அவர்களுக்கும் ஞாபகம் வராம போயிடுத்து, மறந்து போயிடுத்து, ஐடியா தோணாத போயிடுதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் கிருஷ்ணன் தான். அதான் கிருஷ்ணன் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே தவிர, உண்மையில உனக்கு நல்ல நல்ல சமயத்துல நல்ல புத்தி தோணி நல்ல ஐடியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணன் அனுபவம் பண்ணிருக்கான்னு அர்த்தம், இல்ல ஞாபகம் இருக்க வேண்டியதே மறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கிருஷ்ணன் கைவிட்டுட்டான்னு அர்த்தம். வேற என்ன, வேற நாமளே நினைச்சோம் அப்படின்னா, நமக்கே ஐடியா தோணித்து அப்படின்னா, நம்மளுடைய ஞாபக சக்தியை நாமளே வச்சுக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையில. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்சான்னு பகவத்கீதையில சொல்றான், உனக்கு நினைவு இருக்கா அதுக்கு நான் தான் காரணம், உனக்கு மறந்து போனா அதுக்கும் நானும் தான் காரணம். மறப்பும் ஞானமும் நானொன்று நந்தினன், மறக்கும் என்று செந்தாமரை கண்ணொடு, மறப்பற என்னுள்ளே மன்னி நான் தன்னை, மறப்பனோ இனி யான் என் மணியேனு. சாமி நம்மாழ்வார் அழகா சொல்ற, இது எப்படி கிருஷ்ணன் மறக்காம இருக்கீர் அப்படின்னு நம்மாழ்வார்ட கேட்டா, நான் எங்க மறக்காம இருக்கேன், மறக்கிறதோ ஞாபகம் வச்சுக்கிறதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கிருஷ்ணன் என்ன மறக்காம இருக்கான், கிருஷ்ணன் நீ ஹிருதயத்துக்குள்ள வந்திருக்கான், மறப்பற என் உள்ளே மன்னி நான் தன்னை. ஏன்னா மறக்கும் என்று கிருஷ்ணன் என்ன நினைக்கிறான், இந்த நம்மாழ்வாரை வெறும விட்டு அவன் என்ன மறந்துடுவான், அதனால அவர் விரும்ப விடக்கூடாது, ஆனால் நான் போய் அவனுடைய ஹிருதயத்தில் நம்மாழ்வாருடைய ஆழ்வாருடைய ஹிருதயத்துல நான் போய் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணன் வந்திருக்கான். கிருஷ்ணன் என்ன மறக்கலைங்கிறதுதான், நான் கிருஷ்ணன் மறந்தேனா மறக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை, கிருஷ்ணன் என்னை மறந்தானா மறக்கலையாங்கிறது தான் பிரச்சனைன்னு விட்டார் ஆழ்வார். கிருஷ்ணன் என்ன மறக்காம இருக்கானா அப்ப நானும் மறக்காம இருக்கேன் அர்த்தம். அந்த மாதிரியாக இவர்களை கிருஷ்ணன் கைவிட்டுட்டான். அதனால என்ன ஆச்சு கேட்டா, அவர்களுக்கு ஞானமே வரல, தோணவே இல்லை, மந்திரங்கள்லாம் மறந்து போச்சு. மாம் ஸ்ராந்தவாசமரையோ ரதினோ புவிஷ்டம் ந பிராஹரன் யதனுபாவ நிரஸ்த சித்தாஹா. இது அர்ஜுனன் சொல்றான், நான் களைச்சு இருந்தேன் அப்ப கூட அவர்களால என்ன ஜெயிக்க முடியலன்னு கேட்டா, அதுக்கு கிருஷ்ணனுடைய பிரபாவம் தான் காரணம், அவர்களுக்கும் எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படியாக அவர்களை ஜெயிச்சா, அதுக்கப்புறம் அன்றைய தினத்துல சாத்யகி அப்படிங்கிறவர் மகாகோர யுத்தம் பண்ணார், அப்புறம் சாத்யகிய கீழே தள்ளி பூரிசிரவஸ்னு ஒருத்தர் கௌரவ சேனையில, சாத்யகிய கீழே தள்ளி சாத்யகியை வெட்ட போனான் கத்தினார். அந்த சமயத்துல கிருஷ்ணன் பார்த்தா, அர்ஜுனா உன்னுடைய சுகுருத்து சாத்யகி வர்ற கஷ்டத்தை பார், நீ அஸ்தப்பிரயோகம் பண்ணுன்னு சொல்ல அர்ஜுன் முதல்ல யோசிச்சான், அப்புறம் வேற வழி இல்லாமல் அஸ்தப்பிரயோகம் பண்ணி அந்த வெட்ட போன கையை எடுத்துட்டான் பூரிசிவசனுடைய கைய. பூரிசிவஸ் கேட்டான், இது ரொம்ப அநியாயமா இருக்கே, நான் உங்களுடைய யுத்தம் பண்றேன், சாத்துக்கையோட யுத்தம் பண்ணும்போது உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது கிருஷ்ணன் தானே, இப்படி எல்லாம் பண்ணலாமா, அதர்மம் இல்லையா அப்படின்னா, கிருஷ்ணன் பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அபிமன்யுவை நீங்க கொன்னங்களே அது எந்த தர்மத்துல சேர்த்தி, ஆறு பேர் சேர்ந்து நிராயுதபாணியா இருக்கிற அபிமன்யுவை நீங்க ஆறு பேரா சேர்ந்து கொன்னுங்கோ, மகாரசர்கள் சின்ன பையன அவனுக்கு கையில ஆயுதம் இல்லாம இருக்குச்சு, அது எந்த தர்மத்துல சேர்த்தி, முதல்ல முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க, அதெல்லாம் வச்சுதான் அர்ஜுன் கிட்ட சொன்னதே. இப்போ அதுக்கப்புறம் அன்னைக்கு ரொம்ப பெரிய யுத்தம், அதாவது அன்றைய தினம் யுத்தம் மகாபாரத்துல ரொம்ப விஸ்தாரமா இருக்கு, இப்ப நாம முடிச்சுடலாம், கடைசியில அந்த இவனை ஜெயிக்க முடியல, ஜெயதிரசன் கிட்ட போக முடியல, அஸ்தமனம் ஆகும் போல ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு அர்ஜுன் கோலப்பட்டு இருக்கும் போது, யோகமத்ர விதாஸ்யாமி கிருஷ்ணஸ்யா சூரியஸ்ய ஆவரணம் பிரதி, கிருஷ்ணன் சொன்ன நீ கோலப்படாத, நான் ஒரு உபாயம் பண்றேன், நான் ஒரு யோகம் பண்றேன்னா, யோகம்னா உபாயம், சூரியன் அஸ்தமனம் ஆறா மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி பண்றேன், நீ கவலைப்படாத, அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அவன் கிட்ட வருவான், அப்ப கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருவாயினாலே சூரியனை மறைச்சுட இருட்டு வந்துருத்து. அந்த இடத்துல மறைச்சோட சாதாரண மாதிரி இல்ல, இருட்டே வந்துருத்து. 6 மணி அஸ்தமன காலம் மாதிரி இல்ல, 7, 7.5 மணி மேல நட்சத்திரம் தெரியாத மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அப்படியானா எல்லாரும் யுத்தம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தைரியமா ஜெயதிரசன் முன்னாடி வந்தான். அர்ஜுனா என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அந்த சமயத்துல இவனுடைய சிரசை எடுத்துரு அப்படின்னு சொல்ல, அவனுடைய சிரசை எடுத்து அந்த சிரசை நேர வெளியில வெளியில் தன் கீழே விழக்கூடாது அப்படின்னு அவனுக்கு அது ஒரு வரம் இருக்கு. ஆனா வெளியில போய் அவன் சிரசை யாரால கீழே விழுறதோ அவன் தலை வெடிச்சிடும். அதனால நேர அவன் அப்பா தபஸ் பண்ணிட்டு இருக்க, அவர் மடியில கொண்டு போட்டான் அர்ஜுனுடைய அஸ்திர பிரயோகத்தினால. அவர் மடியில என்னமோ இருக்குன்னு தட்டி விட்டார், கட்டத்தில் இவரால் தானே கீழ் விழுந்தது, அதனால அவருடைய இதுபடுது. இந்த உபாயம் எல்லாமே கண்ணன் தான் சொல்லித்தரான். இதெல்லாம் ஆழிகொண்டு அன்று இரவி மறைப்பா ஜெயத்ரசன் தலையை பாழிதொருள படை பொருதவன் பக்கமே கண்டார் உளர். ஆழிகொண்டு இரவி மறைப்பான், அழகா ஆழ்வா பிரி அழுவார் பாடுற. ஜெயத்ரசன் தலையை உருட்டினவன் அப்படிங்கிறது கிருஷ்ணன் தான். இது ஒரு ஆச்சரியமான ஒரு யோகம், பல இடங்கள்ல பரசமயம் சொல்றதுண்டு. சூரியனை மறைத்து அப்படின்னு திருவாயினாலே சூரியனை மறைத்தவன் அகம் தபாமி அப்படின்னு சொல்றான் இல்லையா, வெயில் வருதுன்னா அதுக்கு நான் தான் காரணம், சூரிய உதயம் வருதுன்னா நான் தான் காரணம், சூரிய அஸ்தமனமா இருந்தா நான் தான் காரணம் கிருஷ்ணன் சொல்றான். அதை நிரூபிக்கிற மாதிரியாக இங்கே ஜெயத்ரத வதத்துக்காக இப்படி ஒரு உபாயத்தை பண்ணி கடிதம் மறுபடியும் எல்லாரும் திருப்பி திருப்பி இது என்ன அந்நியாயம் அந்நியாயம் நீங்க ஏமாத்திட்டோங்க அப்படின்னா, ஏமாத்துறது முதல்ல உங்ககிட்ட இருந்தா ஆரம்பம், அபிமன்யு கொண்டதுக்கு பதில் தானே இப்ப பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அபிமன்யு எப்படி கொண்டோங்களோ அப்படி நாங்க கொள்றோம் அவ்வளவுதான், நீங்க நியாயமான வழியில அபிமன்யு கொண்டு வந்தா பரவாயில்ல, இல்லையே எங்களும் ஒரு அநியாயம் தானே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அன்னைக்கு உண்மையில அர்ஜுனன் புழைச்சான், இல்லாட்டா அவன் பண்ண பிரதிஜைக்கு அவன் உயிர் போயிருக்கும். அப்போ உடனே தர்மபுத்திர நேரம் அங்க வந்து கொண்டாடினார் கிருஷ்ணனை பார்த்து, பால்யாத்ம பிரதிதே கிருஷ்ண கர்ம விஸ்ருதவானகம் அமானுஷானி திவ்யானி மகாந்தி சபகூனிச்ச. கிருஷ்ணா இன்னைக்குதான் எனக்கு ஒரு திருப்தினார் தர்மபுத்திரர். என்ன அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்தே நீ எத்தனையோ திவ்ய லீலைகள்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்கா, கேள்விப்பட்டிருக்கேன், மலையை பிடிச்சிருந்தான், பாம்பை பிடிச்சா ஆட்டினான், இன்னும் இதை பண்ணான் அதை பண்ணான்னு குழந்தையா இருக்கச்சிலிருந்தே ஏகப்பட்ட திவ்ய லீலைகள் எல்லாம் அமானுஷம், மனுஷர் பண்ற லீலை இல்ல, அமானுஷ லீலைகள் நிறைய பண்ணியிருக்கேன்னு சொன்னான். எல்லாம் கேட்டதோடு சரி, இன்னைக்குதான் நேர பார்த்தேன், இதே ஆச்சரியமா சூரியனை மறைக்க வச்சு ஜெயத்ரதனை கொண்டு மறுபடியும் சூரியனை பிரகாசப்படுத்தி வச்சுட்டியே, இது ஒரு திவ்ய லீலை தானே, இதனால என்ன தெரியுதுங்கிறதா, நாராயணம் பரம் தேவம் பரமாத்மா நமீஸ்வரம், நீ நாராயணங்கிறது நன்னா நிரூபணம் ஆயிடுச்சு, சூரியனை உண்டாக்குறதும் சூரியனை மறைக்கிறதும் சூரியனை பிரகாசப்படுத்துறதும் ரெண்டும் நாராயணன் தானே, சூரிய நாராயணனா பெருமாள் தானே இருக்க அப்படின்னு சொல்லி தர்மபுத்தர் பல விதமாக ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ண, கிருஷ்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம், அர்ஜுனனுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆனா கௌரவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், இப்படி ஏமாத்திட்டாலே அப்படிங்கறதுக்காக மறுபடியும் மந்திராலோசனை பண்ணி அன்னைக்கு யுத்தமே முடியல. கடைசியில கொஞ்ச நாள்ல சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு, ஆனால் ராத்திரியில கூட யுத்தம் தொடர்ந்து நடந்தது, அன்னைக்கு யுத்தத்தை நிறுத்தணும்னு தோணல அவர்களுக்கு, அதனால ராத்திரியில அந்த இருட்டுல கூட விடாமல் யுத்தம் பண்ணார்கள். ஆனால் அப்ப கூட கண்ணன் தொடர்ந்து அடுத்த சில காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது, மாயங்கள்லாம் செய்து போன மாயங்கள் நிறையா, அதுல வந்து குறிப்பாக கடோத்கஜ வதம் முதலானது, இந்த மாதிரியாக பாண்டவர்களுக்கு பலவிதமாக கிருஷ்ணன் வந்து தன்னுடைய மாயங்களாலே அனுகிரகம் செய்து உதவி செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நாளைக்கும் இதை தொடர்ந்து பார்க்கலாம், யுத்தத்துல மகாபாரதம் செய்த லீலையை நாம் பார்க்கலாம். ஸ்வஸ்திப்ரதாப்ஜ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேன மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.